శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే వాశిహారాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ భగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణి పాదికాభ్యాం నమః శ్రీరంగనాయికా సమేత శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః వేదాంత లక్ష్మణ మునీంద కృపాత్తవాదం దత్వాదయుద్మ సరసీరిత భృంగరాజం త్రయ్యంత యుద్మగత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం చరణం ప్రపద్యే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం శతాహృతి శ్రీమతే నియమాంత మహాదేశికాయ నమః భూలోహ వైకుంఠం వెళ్ళి సొల్లపట్టదాన శ్రీరంగ క్షేత్రత్திலே ప్రణవాకార విమానத்திலே பள்ளி கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ரங்கநாதனுடைய திவ்ய பாதுகையை பற்றி தான பாதுகாசகஸ்த ஸ்லோகம் சுவாமி தேசிகனாலே எழுதப்பட்டது. அந்த பாதுகிற பெருமையை ஆயிரத்தெட்டு ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்சின்றிருக்கார். நேற்றைய பர்யந்தம் அபிஷேக பத்ததி பாதுகா பட்டாபிஷேகம் பற்றி சாதிச்சார் 30 ஸ்லோகங்களாலே. அதற்கு முன்னாடி பாதுகையை பெருமையை பிரபாவ பத்ததியில 70 ஸ்லோகங்களாலே சுவாமி சாதிச்சார். அப்ப பெருமானை விட்டு பிரியறது, அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் பண்ற இதெல்லாம் சாதிச்சுன்னு வந்து ராவண சம்ஹாரமாய் பெருமாள் திருவயோதிக்கு திரும்புகிறான் பிராட்டியோட. அந்த சமயத்திலே பரதாழ்வான் பெருமானிடத்திலே பாதுகை சமர்ப்பிக்கும் ஒரு உற்சவமாக இந்த நித்யாதனா பத்ததி அஷ்டமி 8வது பத்ததி அமைஞ்சிருக்கு. இந்த வரிசை கிரமத்திலே இந்த பத்ததியில் 30 ஸ்லோகங்களை சுவாமி அத்யுதமாக சாதிக்கிறார். பாதுகையினுடைய பெருமை, பரதனுடைய பெருமை, அந்த பாதுகையினாலே என்னென்ன விஷயங்கள் ஏற்பட்டது, பாதுகையை பற்றிதான சீதா பிராட்டியினுடைய பெருமை, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாய் காட்டுறார் இந்த நிர்யாதனா பத்ததியிலே. சக்கரவர்த்தியுடன் 16 வருஷம் முடிச்சு திருவயோத்திக்கு திரும்பினர் பரதாழ்வான் பாதுகையை அவரிடத்திலே கொண்டு ஒரு ஆவலோட சேர்ப்பிக்கணும் பெருமாள். இந்த பாதுகையை பிரிஞ்சு 16 வருஷம் கானகத்திலே கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையில பெருமாள் சஞ்சரித்தான் திருவடி நோக. அந்த அபச்சாரத்தை தீக்கணுமே, அதனாலே கிடுகிடுனு பாதுகையால பண்ணிருந்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிப்பதை ஒரு பெரிய வைபவமாக உற்சவமாக சுவாமி தேசிகன் இந்த நிர்யாதனா பத்ததியிலே நமக்கு காட்டுற. அப்படிப்பட்ட பெருமானிடத்திலே திருப்பி சேர்க்கும்படியான பாதுகையை ஒரு உற்சவமா இருக்கு, அது ரொம்ப ஸ்லாக்கியமா இருக்கு. அப்படிப்பட்ட பாதுகையை அடியன் நமஸ்கரிக்கிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு சிரசவகிக்கிறேன் சாய்கிறேன் சுவாமி தேசிகன். அபிஷேகோத்சவா தஸ்மாத் யஸ்யா நிர்யாதனோத்சவா அத்தரிசதாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம் அப்படின்றதானது முதல் ஸ்லோகம். இதுல அந்த பாதுகையினுடைய ஆர்த்தி, பரதனுடைய திருவுள்ள கலக்கம், பெருமாளை விட்டு பிரிச்சுட்டோம் பாதுகைய கொண்டு சேர்க்கணும், நாம் பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கோம் என்பதானது பாதுகையினுடைய திருவுள்ள கிடக்கை. அதனாலே துரிதமாக ஒரு வேக கதியிலே போய் பெருமாள் திருவடியிலே போய் நம்ம அரைக்கலம் ஆகணும் அப்படின்னு இந்த வாசுரத்திலே உள்கருத்தா இருக்கு. இதுல ஆண்டவன் சாதிச்ச விஷயம் என்னன்னு ஆழ்வாரை பத்தி சாய்கிறார். சிவன் நாலுமணிகள் திவ்விதேசங்கள் தோறும் நம்மாழ்வாரை பிரதிஷ்ட பண்ணி உற்சவாதிகளை பண்ணார். அது ஒரு விதமான சம்பிரதாய அழகு. எவ்வளவுதான் உற்சவம் பண்ணிருந்தாலும் அந்த ஆழ்வார் திருவிழி தொடல் அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கிறதே, அதுக்குண்டான ஏத்தம் எந்த ஆழ்வார் உற்சவத்துவம் கிடையாது. சம்பிரதாயத்துல முக்கிய விஷயத்தை அந்த உற்சவம் காட்டுறது. அதை போல இந்த விஷயம் இருக்கு. எம்பெருமான் திருவடியிலே ஏன்னா பாதுகையை நம்ம ஆச்சாரியால் ஆச்சாரியாளாக சுவாமி தேசம் உருவப்படுத்தி காட்டுறது இல்லையா? அப்ப அந்த ஆச்சாரியன் எம்பெருமானை திருவடியிலே சேருவதுதான் அந்த ராபத்த பத்தாம் நாள் அன்றைக்கே அந்த நம்மாழ்வாரை பெருமாள் திருவடியிலே கிடத்தி அங்கே திருத்துழா சமர்ப்பிக்கிறாளே, அதே போல பெருமாள் திருவடியிலே இந்த பாதகையை பரதாழ்வான் கொண்டு சமர்ப்பிக்கிறான் என்பதானது திறந்தோரானவருடைய திருவுள்ள கிடக்கை, அது அப்படியே வியாக்கியான பிரதிபலிச்சிருக்கிற ஆண்டவன். அடுத்தது விஷயம் என்னன்னாக்கா, இந்த பாதகையினுடைய பிரபாவத்தாலே என்ன சாநித்தியம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறார். உபாஸ்ய வருஷாணி சதுர்தசாத்வாம் உதாரிகாம் உத்தர கோசலஸ்தாகாம் சனந்தராஜரபி துர்விகாகம் சந்தானிகம் லோகமவா புரக்யம் அப்படின்னு. இப்போ பாதுகை அயோத்திக்கு எழுதினா ரொம்ப அபரிமிதமான ஒரு ராஜ்யம், ராஜ்ய பரிபாலனம் நடந்தது. எல்லாம் முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கோம் நிறைய. 14 ஆண்டுகள் அத்தியுதமான ஒரு ராஜ்ய பரிபாலனம். இதுக்கு முன்னாடி அந்த சூரியவம்சத்தில் யாரும் பண்ணாத ஒரு ராஜ்யத்தை இவள் பண்ணி காட்ட, ஸ்திரீயாயிருந்து பண்ணி காட்டினா. இப்ப அதனுடைய அந்த வைபவ விசேஷத்தாலே அந்த கோசல தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டா, சாக்ஷாத்து சியப்பதி பரவதநாதன் ஆளிகளை பாலகனாய் அந்த உலகம் உண்டவன் வைகுண்டத்தில் இருக்கான். அந்த பெருமாளை நித்துமுத்தால் கோஷியில போய் தான் அங்க சேவிக்க முடியும். பெருமாள் அவனை ஆராதிக்கத்துக்கு மனுஷா இல்லை அப்படின்ட்டு திருப்பாக்கடலை வியூகாவதாரமா எடுத்துட்டு திருப்பார்கடலை பெருமாள் பள்ளி கொண்டான். அது இங்கே 7 கடல் தாண்டி போனமா சார், திருப்பார்கடல்னா ஒரே பால் கெட்டியா இருக்குமாங்க அப்படின்னு அது சனக்காதி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சென்று கூப்பாடு போடும் இடமாக அமைந்தது என்று பெரியவா வியாக்கியானம். நம்மள மாதிரி சாமானியாலோ ஒரு சத்திரியனோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவா அந்த இடத்துக்கு போவது என்பதானது நிச்சயமா முடியாது. அதனாலே பெருமாள் அங்கேயும் திருவாராதனம் அவளால் மட்டுமே பண்ண முடிஞ்சது, சாமானிய மக்களால பெருமாளை போய் சேவிக்க முடியல. அதனாலே பெருமாள் தசாவதாரம் பண்ணி காட்டினர். அப்பையும் பெருமாளை புரிஞ்சுக்கல, அர்ச்சாமூர்த்தியா வந்தார், அப்புறம் நம்ம ஹிருதயத்திலே வந்து அந்தர்யாமியாய் உட்காண்டர். இப்போ இந்த திருப்பாக்கடல்ல போய் சேவிக்கக்கூடியதான சக்தி யாருக்கு இருக்கு? சனத்காதி முனிவர்கள் சனகர், சனந்தர், சனத்குமாரர், சனசுஜாதர்னு அந்த 4 பேர் இருக்கா இல்லையா? அவளால மட்டுமே அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும் அவளுக்கு. அவளால மட்டுமே பெருமாளை போய் அங்க பார்க்க முடியும். அங்க போகணும்னாலே அவ்வளவு தபஸ் பண்ணணும். அப்ப இவர்கள் கூட ரொம்ப தபஸ் பண்ணி ரொம்ப பரிசிரமப்பட்டுதான் அங்க போன அவள்லாம். அப்படிப்பட்டவா கூட, அப்படியேப்பட்ட ஞானிகள் பிரம்மம் எது அறிஞ்சவா சொல்லிட்டு அவளை தேடி தேடி போய் பெருமாளை போய் சேவிக்க முடியாத ஒரு விஷயத்தை யாராலும் போய் எளிதாக சேவிக்க முடியாத ஒரு பரம்பொருளை இந்த பாதுகாராஜ்யத்தினுடைய அந்த வைபவத்தாலே பிரபாவத்தாலே இந்த கோசல தேசத்து மக்கள் 14 வருஷம் அந்த பண்ண ராஜ்யத்தின் பலனாக ரொம்ப சுலபமாக சாந்தானிகம் என்ற பகுதியத்தை பிரதேசத்தை எளிதிலே லோகத்தை எளிதிலே அடைந்தார்கள் என்பதானது சுவாமி தேசிகளுடைய திருவாக்குங்க. திருப்பாக்கடல் தான் அப்படி அந்த பதத்தை வச்சு சொல்றா. ரொம்ப கெட்டியான பால், கிருஷ்ணாவதாரத்தை கெட்டி தரு மத்துரு கடவெண்ணு சொன்னார் சுவாமி தேசிகன். ஏன் மத்துருன்னு சொன்னேன்னாக்கா, சாதாரணமா ஒரு ஸ்பூனாலாம் அந்த எடுக்க முடியாது, மத்த வச்சு ஓங்கி அடிச்சு குத்தினாதான் போகுமா அப்படின்னு அவ்வளவு கெட்டியாரும் கிருஷ்ணாவதாரத்தை தயிரோட அந்த என்ன சொல்றது அந்த கெட்டித்தன்மை இருக்கும். அதே போல இந்த திருப்பாக்கடலே பார்க்கடலாச்சே பிறந்தவன் பள்ளிக்கூட்டுக்கான அனுசேஷன் மேல வியூகாவதாரத்துல அங்க போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியாச்சு. இப்போ பாதுகையோட பிரபாவத்தாலே கோதல தேசத்து மக்கள் அனைவருக்குமானது அவருடைய அனுகிரகத்தாலே இவா சுலபமா அந்த சாந்தானியம் என்ற பகுதியை லோகத்தை அடைந்தார்கள் என்பது இந்த பாசுரத்து 2வது ஸ்லோகத்தினுடைய 212வது ஸ்லோகம் கிடைச்சது. இத கூறத்தாழ்வான் ஒரு விஷயம் சாய்ச்சர். புல்லரம்பாது ஒன்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரவம் மூத்தனன் நற்பாலுக்குத்தரன் சாய்ச்சர் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. அதே மாதிரி வரதராஜ ஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் இந்த வடக்கு கோசல தேசத்து மக்கள் மொத்த பேரும்பா, அதிலிருந்த புல்லுக்கு கூட அது என்ன சரணாகதி பண்ணித்தா உன்னை பார்த்து நீ பெரிய பெரிய சம்பிரதாயம் புதிஷ்ட பண்ணிட்டேன்னு சொல்ற. ஹே ராமா, சரணாகதி பண்ணித்தாயா, அத்தனை பேருக்கு நீ கொடுத்தேன்னா தயை என்ற குணத்தாலே பெருமாள் கொடுக்கிறான் அவளுக்கெல்லாம் அப்படின்னு ஆச்சாரால் இதுக்கு சமாதானம் சொல்றா இந்த இடத்துல. அதாவது பிரபத்தி பண்ணா கிடைக்கிறது சுவாமி கலி தர்மம், திரேதாயத்தில் பெருமாளே நான் போப்பறேன் வாங்கும்னு கூட்டார், பெருமாள் கூட்டா எல்லாம் கிளம்பிடுத்து, சராசர முற்றும் கிளம்பிடுத்து. அப்போ இவா இந்த பாதுகையந்தருடைய அவருடைய வைபவத்தாலேயும் அவருடைய அனுகிரகத்தாலேயும் அந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்குமே அந்த திருப்பாக்களோட போய் சென்று சேவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கானா, அவருடைய பெருமையை நம் வாயால் பேசி மாடுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்ரீமந்த ராமாயண விஷயத்தை எடுத்து காட்டுறார். இதிலே பாதகியினுடைய வைபவத்தையும் சீதா பிராட்டினுடைய அந்த என் கணவன் அவனுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படக்கூடாது, என்னால எந்த ஒரு அவமதியாதையும் ஏற்படக்கூடாது, நானும் பரிசுத்தமான என்பதை காட்டும்படியானது அடுத்த பாசுரம் இந்த அவதாரமா இருந்ததுல. பாதாவனப்பிரதியதோ ஹனுமானு சீதாமி வத்வாம் சிரபிரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்திய போரு தந்தம் விஜாபயாமாச விநீத வேஷா. இது மூணாவது ஸ்லோகம். இதுல பெருமாள் ராவண வதம் பண்ணிட்டார், பரதன் வந்து 14 வருஷத்துக்குள்ள வரேன்னா அண்ணா நான் வந்து தீ மூட்டி அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு பிரதிஜை பண்ணிட்டார். பெருமாளுக்கு என்ன பண்ணான், அவன் போய் சேருவதற்கு பரதனிடத்தில் போய் சேருவதற்கு காலதாமதம் ஆயிடுத்துனாக்கா என்ன பண்றதுன்னு வாயுபுத்திரனான அந்த திருவடியை நோக்கி பெருமாள் ஒரு நியமனம் பண்றார். அப்பா நீ வேகமா போகக்கூடியவன், விறுவிறுன்னு இங்கேருந்து கடவுள் பரதன்ட பெருமாள் வந்துருக்கா, நான் அண்ணா வந்துட்டுக்கான்னு சொல்லுப்பா அப்படின்னு நியமிக்கிறார். இப்போ இந்த விஷயத்தை தேசிகன் இப்படிதான் கையாள்ற இந்த ஸ்லோகத்துல விஷயத்த. ஏன்னா சத்ருவதம் முடிஞ்சு போச்சு, பெருமாள் திரும்பி இருக்க பரதனுக்கு ஒரு அவசரம் வரலன்னா அந்த தவி பரிதவிப்புல இருக்கான், அவனுக்கு உயிரை முதல்ல காப்பாற்றணும். அதனாலே வாயு மனோவேகமாய் வாயு வேகமாய் திருப்படி சொல்ற அவருடைய போக வேறத்துக்கு சொல்ல வேண்டாம், எத்தனை சூறாவளியாலும் தாண்டி போய் சூறாவளி விட சூறாவளி தாண்டி போயிடுவார். அப்ப போய் பரதாபவானிடத்திலே சொல்ல வேணும். இது இது ஒரு பக்கம் இருக்கு. தற்பூர்வம் முதல்ல ராம தூதனாய் சீதா பிராட்டி அசோகத்தை இருக்காளான் பார்க்கறதுக்கு தேடின்னு போனார் சிறிய திருவடி, திருவடி போனார். அப்போ எல்லா இடத்தையும் தேடினே கிடைக்கல, ராவனுடைய அந்த புறத்திலையும் போய் பார்த்தார் அங்கேயும் கிடைக்கல. அப்ப அசோகவனத்தை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் சிறிய உருவம் எடுத்துட்டு அங்க போய் இந்த மரத்துல உட்கார்ந்து இருக்க, என்னதான் சிம்சுபா மரத்துல அவர் எழுதியிருக்க திருவடி எழுதியிருக்க என்ன ஒரு எண்ணம் அப்படின்னாக்கா, இவள் ராமனை பிரிந்து இத்தனை நாட்கள் இருக்கா, ராவணன் இருக்கானே இந்த ராவணன் பரம என்ன சொல்றது ரொம்ப அதிகாரி, பலத்திலே அதிகாரி, ஐஸ்வர்யத்திலே அதிகாரி, வைபவத்திலே ஐகாரி, சாமவேதி, சங்கீதத்துல கரகண்டவன், இவனுடைய அந்த பிரபாவங்களை பார்த்து ஒரு க்ஷணம் இவன் மயங்கிருப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணமானது ஒரு துளிர் விடுறது அவருக்கு. அப்ப என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே ஒரு சின்ன சந்தேகத்தோட திருவடியானவர் அந்த மரத்திலே உட்காந்து ஒளிஞ்சுன்னு பாக்குறாரு. அப்போ யாதச்சிகமா ராமணன் அங்க சீதைய பார்க்க அசோகவனத்துக்கு வரான், வந்தவொன்னே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஜாலங்களை பண்ணி காட்டுறான். ஆனா பிராட்டியானவள் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, ஒரு புல்லை விட கேவலமா பார்த்தாலாம் அந்த ராவணன் ஜெகத் ரட்சகையாச்சே, அவகிட்ட போய் இன்னொரு புருஷன் கிட்ட போய் நெருங்க முடியுமா? ஏற்கனவே சாய்ச்சிருக்கா பிராட்டி, ஒரு புல்ல ஒரு தர்பத்தால ஒன்ன பொசிக்கிட்டு வண்டா என் ராவனுடைய வைபவம் குறைஞ்சிரும் அப்படின்னு ஏற்கனவே சாய்ச்சிருக்கா. அந்த மாதிரியான சீனை பாக்குற இருந்த திருவடி, அடாடா எப்பேற்பட்ட பதிவதராயுவோ, அதான் மயாதிஷ்டா மகாபாகா சீதா ஜனக நந்தினின்னு சாய்ச்சார் ஸ்ரீமந்த ராமாயணத்துல. பெருமாள்கிட்ட சொன்ன விஷயம், திருவடி சொன்ன விஷயம் எப்படி இருக்கான்னா, இவள் பேர சந்தேகமே பட முடியாத சுவாமி, இவ்வளவு பதிவிரத்த மகா பதிவிரத்தை மகா பாக்யவதியை கண்டன்னு பெருமாள்கிட்ட சாய்ச்சார் திருவடி அந்த இடத்துல. அப்படி பெருமாளிடத்துல வந்து இந்த பாக்யவதியை நான் பார்த்தேன், நீ பார்த்தையா கேட்டா பார்த்தேன், மயாதிஷ்டா மகாபாகா சீதா ஜனகநந்தினின்னு சொல்லிட்டு சாதிச்சார். அப்படி அவருடைய பதிவு தான் அனுஷ்டானத்தை தெரிஞ்ச திருவடி என்னமா இருக்கா, வியாபாரியின் பேர்ல எவ்வளவு பக்தியோட இருக்கா சுவாமி, ரொம்ப கஷ்டப்படுறா சுவாமி, அவோ அவளை சீக்கிரம் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லிட்டு சீதையுடைய குணாதிசயத்தை திருவடி பெருமாள்கிட்ட வர்ணிச்சு காட்டுற. இது ஒரு விதமான ஒரு சீன் காட்டுற தேசிகன் அந்த இடத்துல. ஆனா அதே திருவடி எந்த திருவடி சீதை இடத்துல முதல்ல தூதனாயிடுச்சு அங்க போய் பார்த்தா பார்க்க போனாரோ, அதே திருவடியை தயாதேவி ஆட்சி புரிகிற அந்த பாதுகை தேவி ஆட்சி புரிகிற பரதனிடத்திலையும் அனுப்புறான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. அப்போ அங்க போய் பார்க்கும்போது சீதை நடத்தை முதல்ல பார்க்கும்போது இவள் இப்படி இருப்பாளோ ஒரு சந்தேகம் வந்து இல்லையா ஆஞ்சநேயருக்கு, அந்த சந்தேகமானது துளிர் விடவே இல்லையா திருவுள்ளத்திலேருந்து. என்னன்னு கேட்டா அந்த வரதாழ்வார் அந்த பாதுகைக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்க்கிறார், என்ன போக்கியமா வில்லும் வாழுமாய் நின்று பாதுகையை காப்பாற்றலாம் வரதாழ்வான் அந்த இடத்துல. அப்படி ஒன்று அந்த பரதாழ்வானுக்கும் அவன் பண்ண கைங்கரியத்தாலே பரம போக்கியம் கிடைச்சது. அந்த பாதுகாதேவன் பரதன் தன்னை ஆராதிக்கிறான்னு தெரிஞ்சு அவளும் சந்துஷ்டியா இருந்தா, ஒரே சந்தோஷமயமா அந்த இடம் இருக்கு. அப்போ இந்த பாதுகை வந்து கொஞ்சம் கூட ஒரு அவநம்பிக்கை ஏற்படல பாதுகை பேர்ல இந்த அனுமா இருக்கு அந்த இடத்துல. பூர்வத்துல ராவணன் வந்து சீதையை வந்து அபகரிச்சுன்னு போறதுக்கு முன்னாடி ஒரு பாகவத விசாரம் சீதையாலே நேர்ந்தது, லட்சுமணன்ட்ட கொஞ்சம் கோச்சுட்டான் நேர்ந்தது. அந்த மாதிரி இந்த பாதுகா தேவியும் பரதனிடத்துல ஒரு கோபப்பட்டுப்பாளோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவளோட தேஜஸ்சாலையை நிவர்த்தி பண்ணிட்டாலாம் பாதுகா தேவி. அதனாலே பாதுகை பரதரை கொஞ்சம் கூட அலட்சியம் பண்ணல அவன் பண்ண கைங்கரியத்தாலே அப்படின்னு இந்த மூணாவது ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமாக அப்படியே ஸ்ரீமத் ராமாயண சாரத்தை கொண்டு கொடுத்த ரொம்ப விஷயம் பாருங்க, மைனூட்டான விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. தேசிகனால மட்டும்தான் அதை சொல்ல முடியும், அற்புதமான சாட்சிக்காரு இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னும் இந்த பாதுகையின் வைபவமானது அற்புதமா புனப்புனகா இந்த நிதியாதன பத்ததியில பேசப்படுகிறது. இந்த 16 வருஷம் ராஜத்தை ஆண்டா பாதுகா தேவி, அது மட்டும்தான் அவளுடைய ராஜ்யமா? 16 வருஷம் மட்டும்தான் அவ பட்ட மகிழ்ச்சியா இருந்தாளா? இல்ல, ராமன் திரும்பி வந்து தான் அந்த ராஜதானியிலே அரசனாய் அமர்ந்த பிறகும், சக்கரவர்த்தி மகன் தான் ராஜாவா எழுந்தருளிய பிறகும் இவளே யுவராஜாத்தியா இருந்தா அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்துல சாய்கிறது. இது மாதிரி அடுத்தது இந்த பாதுகா பட்டாபிஷேகம், ராமஸ்ய ராட்சசவத திரிவதஸ்ய காலே பாதாவனி பிரகடயன்னிவ பாஷ்ணிகுப்திம் ஆசித்ரகூடமதிகம்ய சசம்சவார்த்தாம் அப்படின்னு மிருதங்கநாதகான ஸ்லோகத்தை முடிச்சார். என்னன்னா இந்த பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணா சகல மங்கள வாத்தியங்களும் முழங்கிட்டு, அபாரமான வாத்தியங்கள் பிரமாதமா பண்றா, பேரு பேரிரைச்சல் பேரு சப்தம், இது எங்க ஆசித்ரகூட பதிகம்ய சசம்சவார்த்தம் அப்படின்னா என்ன, சித்திரகூட பர்யந்தம் சித்திரகூட மலையில பெருமாள் பர்வத கரையில எங்க இருக்க அது வரைக்கும் கேட்டது. அதை பார்த்தா ராட்சசாலுக்கு அவளை தேடி பெருமாள் போய் சம்ஹாரம் பண்ண போறார், அதற்கு முன்னே ஸ்ரீராமனுக்கு முன்னே தாமே எழுந்திரலாம் என்னும்படியாகவும் பின்னாடியும் போகும்படியாகவும் ஒரு விஷயம் இருந்தது. அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்றாளே, பெருமாள் கிளம்பிட்டார் பின்னாடி இந்த சப்தத்தை கொடுக்கணுமே, ஏன்னா போர்ல சங்கநாதம் முக்கியம் இல்லையா. அந்த மாதிரி பாதுகையினுடைய அந்த மங்கள வாத்தியங்கள் பட்டாபிஷேக போது வாசிச்ச வாத்தியங்களே பறைசாட்டித்து ராவணன் அழிய போறான் என்பதை இன்டைரக்டா சொல்றா அந்த ஸ்லோகத்துல. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் பலத்தாலேதான் பெருமாள் வந்து ஜீவாத்மாவை சம்சாரத்திலேருந்து போக்குறார், ஏன்னா கலி தர்மம் அது, அதை திரேதாயத்திலே காட்டிருக்க பாதுகா தேவி காட்டிருக்காப்போ. பெருமாள் என்னதான் அனுகிரகம் பண்ணாலும் ஒரு ஆச்சாரிய சம்மதம் தேவைப்பட்டது ஜீவாத்மா பெருமாள் திருவடி போய் சேர்றதுக்கு இல்லையா. அதே போல இந்த சப்தம் இருந்தது, பாதுகையான சரகோபுடைய சப்தம் இருந்தது, ராமனுக்கு உபகரணம் கொஞ்சம் உபயோகப்படுற மாதிரி இருந்ததுன்னு இந்த இடத்துல காட்டுற. சரி சுவாமி, பாதுகாப்பட்டாபிஷேகம் எப்ப நடந்தது? அதான் பத்ராணி தேவி ஜகதாம் பிரதிபாதயிஷ்யன்னு ராகேவயனபவதீம் பரதோப்ஜசிஞ்சன் மன்யே கபீஸ்வர விபீஷணயோர்யதாவது சஞ்சஞ்சதேஸ்மம் ததயேவ கில அபிசேஷகா அப்படின்னு. என்னன்னா, சகல லோகத்துக்கும் ஆளக்கூடியதான ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் ஒரு பெரிய வைபவமாச்சு பாதுகா ராஜ்யத்தாலே. பெருமாள் கிஷ்கிந்தைக்கு அரசனாய் சுகிருண பண்ணினர். லங்கைக்கு நீதான் ராஜா நிபீஷ பட்டாபிஷேகம் பண்ணிட தற்பூர்வம் ஒரு பட்டாபிஷேகம் நடந்தது. அதுதான் பாதுகா பட்டாபிஷேகம் பரதனை கொண்டு வசிஷ்டர் நடத்தி வச்ச இல்லையா. அப்படி இவாளெல்லாம் பெருமாள் நியமனத்தின் பேர்ல எங்க பெருமாளை சாட்சாத்தா இருந்து நடத்தினது. அதுக்கு முன்னாடியே நீ போன் பெருமாள் அமைச்சவை இவ போய் நின்று பெருமாள் இல்லாதே பட்டாபிஷேகம் பண்ணிட்டாய். இந்த பாதுகாதி மன்னியே கபீஸ்வர விபீஷணையோர் யதாவது, அவளுக்கு முன்றுமே இவளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு சுவாமி. ஒரு ஸ்திரீக்கு புருஷனுக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பாருங்க. ஒரு குரங்குக்கு ஒரு பட்டாபிஷேகம், ஒரு அரக்கனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பெருமாள் பண்ணி காட்டினர். அதற்கு முன்னாடியே சகல லோகத்தையும் ஆளும்படியான ஐஸ்வர்யத்தை அடைந்தவள் இந்த பாதுகா தேவி இல்லையா. அப்படியானது இன்னொரு ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல 218வது ஸ்லோகத்தையே காட்டுற. அடுத்தது இந்த அபிஷேகத்தோட தோயம் தீர்த்தமான அதனுடைய பாதுகை தீர்த்தத்துடைய மகிமை என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து பாதுகா தீர்த்தம் சுவீகரிச்சுக்கிறோம். நம்ம நாங்கள் தேகத்தை சுத்தி பண்ணிக்கிறோம், ஆச்சாரண பக்தியோட ஸ்மரிக்கிறோம். அதாவது இந்த பஞ்சகஜம் சாப்பிடாட்டா கூட பாதுகா தீர்த்தம் தீர்த்தம் வாங்கிட்டா போரும், சுத்தமா வாங்கிட்டா போரும், அதுவே பவித்திரம்னு ஆச்சாரியம் எல்லாம் நமக்கு சொல்றான். ஏன்னா ஆச்சாரிய திருவழியினுடைய பாததோடி மகிமையானது அப்படி இருக்கு. இப்போ அது ஆச்சாரியால் பாதுகைக்கு சாட்சாத் ஆச்சாரியனே யாரு, நான் சுவாமி நம்மாழ்வார் தான் பாதுக. அவருடைய தீர்த்த விசேஷம் திருமஞ்சன தீர்த்தமானது எப்படி இருக்கு அப்படின்னு அவருடைய மகிமை என்னன்னா, சொல்லிமானாதன் சுவாமி தேசிகன் சம்பித்தியமான தமசா சரயூபனிதைஹி சம்பந்திதை ஸ்வத சுபை அபிஷேகதோயைஹி மனே பபூவ ஜலதிர் மணிபாதரக்ஷே ராமாத்ர பாவசிகாபி அசோக்ஷணீய அப்படின்னு. இந்த பாதுகையினுடைய புண்ணிய தீர்த்தமானது பரதன் பண்ணுகிற திருமஞ்சனத்தின் பயனாக பாதுகை திருவபிஷேகம் வாங்கிறார். அந்த தீர்த்தமானது தமசா நதியிலையும் சரயு நதியிலையும் போய் ஒன்னா சேர்ந்து கலக்கிறது. அதனுடைய அங்கேயிருந்து நதிகள் எல்லாம் சமுதிரத்தை சங்கமிக்கிறது. அப்போ பெருமாள் என்ன பண்ற, சீதையை தேடின்னு வர ராமேஸ்வரம் வந்துட்டார். இந்த சமுத்திரத்தை தாண்டி நாம் போனுமே என்ன பண்றது அப்படின்னா, சமுதிரத்தை தாண்டி போனா சமுதிரத்துல பாலம் கட்ட சேது பந்தனம் பண்ணணும் அப்படின்னா என்னப்படி பண்றது, யோஜனையா இருக்கு. பெருமாள் மூணு நாள் உபவாசம் இருந்தார், வழி விடுனர், அவன் வரல. லக்ஷ்மணா பானம் தேடு நியமனம் பண்ணார், தொலைச்சிடுறா. அத என்னன்னா, இந்த சமுதிரத்தை வத்தடிக்கிறேன் அப்படின்னு, வத்தடிக்கிறேன் அப்படின்னு ஆக்னேயாசனத்தை கொண்டாடா, ஒரு நிமிஷத்தை ஒழிச்சு கட்டுறான். ஒன்னு ரெண்டு மூணு ஓடி வந்து நின்றான். ராமபானம் ஒரு சொல் ஒரு பில்லாளனாச்சே, எப்படி சுவாமி ரெண்டு மூணு பானம் போட்டார், முதல் பானத்தை வெத்தடைச்சிக்கலாமே சர்வசக்தன் சொல்லியாச்சே ராமன அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அங்கதான் பாதுகா தேவியோட பவரை காட்டுறாரு சுவாமி தேசிகன். என்னன்னா, அம்மா உன்னுடையதான அபிஷேக தீர்த்தமானது சரயூலியம் தமச அந்த தமசா நதியிலையும் கலந்து அந்த சமுதிரத்துல போய் சேர்ந்தது. உன்னுடைய அந்த மகிமையாலே ராமபானத்தாலே ஆக்னேயாஸ்திரத்தாலே கூட அந்த சமுத்திரத்தை வத்தீர்த்தத்தை வத்தடிக்க முடியலையேம்மா. அப்படியானாலும் ராமபானத்தை விட மரோ வைபவசாலியாகவும் பிரபாவசாலியாகவும் இருந்தவள் யாருன்னு கேட்டா பாதுகா கூட இல்ல, பாதுகா தீர்த்தம் இருந்ததுன்னு காட்டேறீங்க சுவாமி தேசிங்க இந்த ஸ்லோகத்திலே. ராமாஸ்திரபாவ சிகாபிகி அசோக்ஷணீயா அப்படின்னு போட்டார். சமுதிரத்தை வத்தடிக்க முடியாம் பெருமாளிடத்தை, எப்படி ஒரு ஜீவனிடத்திலே ஆச்சாரில குளிர்ந்த கட்டாட்சம் விழுகிறதோ அதனாலே அவனுக்கு பெருமாள் எந்த தொந்தரவும் பண்ண கூட நினைக்க மாட்டாராம் சுவாமி. தொந்தரவு பண்ண நினைச்சாலும் இந்த கடாட்சமானது, ஆச்சாரிய கட்டாட்சமானது அவனை காவந்து பண்ணிடும் என்பதானது ஆச்சாரிய உட்கருத்தா இந்த பாசனத்திலே நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல இதுதான் எப்போ எப்படி பாதுகாசோடைய போக்கு எப்படி இருக்கு பாருங்க. சொல்ல வந்தது பாதுக பெருமை, அத ஆதி கவியான வால்மீகி இந்த ராமாயணத்தை கொண்டு நமக்கு ஆச்சாரியால் நிரூபிக்கிற எல்லாத்தையும் இப்படிதான் இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே இந்த மேற்கொண்டு அரியாசோகங்கள் சாகிற வரிசையா சாகிற எப்ப பாதுகாயருடைய அந்த பட்டாபிஷேகம் நடந்ததோ அப்போ ஆயிரக்கணக்கான நகராக்கள் நகரா அடிக்குது அப்படின்னாக்க பெரிய டிரம்ஸ் அதுக்குன்னு தனியா இருக்கும். ஒரு பெரிய ராஜா ஊர்வலம் வரும்போதோ ஒரு முக்கிய செய்தி சொல்லும் போதோ இல்ல ஒரு திருவிழாவின் போதோ இல்ல சன்னதியில உற்சவத்தின் போதோ நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். சீவ தகவல் படத்தை இன்றைக்கு வச்சுட்டு இருக்கான் நகரா அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில திபுதாசங்கள்ல இன்னும் இருக்கு டபுள் அந்த இது சொல்லுவா டவண்டான்னு சொல்லுவா. அது சின்னது, அதே போல பெருசா இருக்கும். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பெரிய பெரிய குச்சுகளை வச்சுன்னு அந்த டிரம்ஸ்ல டம் டம் டம் அடிப்பா. அப்படிப்பட்ட நகராக்கள் அடிச்சது எங்க கேட்டுதுன்னா அயோத்தி மாநகர் அந்த அயோத்தி தாண்டி லங்கையில போய் கேட்டுதான் அந்த சப்தமானது. அந்த சப்தத்தினுடைய கேட்டதானது இலங்கை என்ற பெண் தன் கண்ணை அந்த கோட்டை கதவை மூடினா போல கண்ணை மூடின்றாளா சுவாமி. ஏன்னா ஒரு பயம் வந்தது அந்த நகரா அடிக்கிற அந்த வாத்திய சப்தமானது இவாளுக்கு ஏதோ ஒரு அசபுணத்தை காட்டும்படியாக நமக்கு ஏதோ ஒரு அழிவு வருது சார், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நமக்கு ஏதோ அழிவு வருது அப்படி என்பதை இவா உணரும்படியாக அந்த சப்தம் இருந்தது. இலங்கை பாழடைய போறது என்பதை அந்த வாத்திய சப்தமே காட்டித்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுற. ததானந்தரம் இன்னும் நிறைய விஷயங்களை சுவாமி தேசியம் காட்டிட்டு போறார். பாதுகையினுடைய பெருமையானது சாஸ்தமறிந்தவரும் பிரம்மனுடைய புத்திரனாயும் இருந்தார் வசிஷ்டகுல அந்த ராமனுடைய வம்சத்துக்கு உபாத்தியாயராயும் குல குருவாம் இருந்த வசிஷ்டர் எப்ப உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாரோ அம்மா, அப்பயே ராமனுடைய அந்த அவனுடைய பட்ட மகிழ்ச்சிகள் இருக்காளே, பட்ட மகிழ்ச்சிகள் மண்டோதரி மட்டும் பட்டமகி எத்தனையோ பேர் இருக்கா ராவணனுக்கு, அவ எல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டாளாம். இந்த லங்கைக்கு ஒரு விநாசம் வருது அப்படின்ட்டு அவ எல்லாருமே அவர்ஜிதம் விதிவிதா மணிபாதரக்ஷேன்னு ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகத்தை சுவாமி அழகா சாய்கிறார். அதனாலே அவ எல்லாரும் பெண்கள் எல்லாமே ராஜதானியில இருக்க பெண்கள் மொத்த பேரும் அழ ஆரம்பிச்சா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அற்புதமா நமக்கு காட்டுறார். மீதி ஸ்லோகங்களை நம்ம அடுத்த உபன்யாசிலே சேவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.